శ్రీమతే శ్రీవత్సాంకార్య మహాదేశికాయ నమః. శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. వందే బృందావనచరం వల్లభీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. యాదవాభ్యుదయం అప్படின்ற காவியம் சுவாமி தேசிகனுக்கு பண்ண ஏன் தோணித்து அப்படின்னால், கண்ணனை அனுபவிக்கணும். ஆழ்வார்கள் அனுபவிச்சிருக்கா, பெரியவாள் ஒரு மூன்று தலைமுறை தொடர்ந்து பராசரர் என்ன, வியாசர் என்ன, சுகர் என்ன, தாத்தா பிள்ளை பேரன் மூணு பேரும் அனுபவிச்சிருக்கா. இது மாத்திரம் இல்லாமல் வந்து பூர்வாச்சாரியர்கள் வரும்பொழுது கூரத்தாழ்வான் சுவாமி எம்பெருமானாருடைய பிரதான சிஷ்யர். அவர் வந்து தன்னுடைய ரெண்டு ஸ்தவத்துல நிறைய ஸ்லோகங்கள் பஞ்சஸ்தவம்னு அருளி செய்திருக்கார். அதுல அதிமானுஷ ஸ்தவம், அது என்னன்னா, தான் வந்து மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் அந்தந்த அவதாரத்துல பண்ண அசகாயமான காரியம், சாதாரணமாக பண்ண முடியாது அந்த மாதிரி. அப்போ அதுல முக்கியமாக ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம், அதுல கிருஷ்ணாவதார விஷயமாக ஒரு 25 ஸ்லோகங்கள். அதே மாதிரி சுந்தரபாகு ஸ்தவம்னு திருமாலிருஞ்சோலை அழகரை பத்தி, அங்க எழுந்தருள் இருக்கும்போதுதான் பஞ்சஸ்தவத்தை அருளி செய்தார் அப்படின்னு நம்ம குறிப்பில இருந்து கிடைக்கிறது. அப்ப அந்த எம்பெருமான பத்தின ஸ்லோகத்திலையும் நிறைய விஷயங்கள் இங்க கண்ணபிதான பத்தி, எம்பெருமான் கண்ணனை பத்தி. அது இதுவும் மாத்திரம் இல்லாமல் அவருடைய திருக்குமாரர் பராசர பட்டர் தான் அருளி செய்த ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் உத்தரசதகம் 232 ஸ்லோகங்கள், அதுலேயும் பல இடங்கள்ல கண்ணபிதான பத்தி பிரஸ்தாபங்கள் நிறைய வருது. அதுவும் இல்லாமல் சுவாமி தேசிகனுக்கு ஆராத்யமூர்த்தி கண்ணன் அப்படின்னு, அதனால நிறைய ஸ்தோத்திரங்கள்ல கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அரிதான செயல்கள் அந்த அவதார காலத்துல பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் அப்படின்ற கிரமத்துல வச்சுண்டு, தேவநாயக பஞ்சாசத்திலாகட்டும் வரதராஜ பஞ்சாசத்திலாகட்டும் கருத்மான பத்தின கருட பஞ்சாசத்திலையும் கண்ணபிரானுடைய விஷயங்கள், இது தனியா கோபால விம்சதி, அதே மாதிரி அச்சுத சதகம் என்ன, அதே மாதிரி கிரமத்துல சின்ன ஸ்தோத்திரம் கூட அந்த வைராக்கிய பஞ்சகம்னு சுவாமி தேசிகன் அருளி செய்ததுலயே ரொம்ப கம்மியான எண்ணிக்கை கொண்ட ஸ்லோகம் கொண்டது வைராக்கிய பஞ்சகம். அதுலயும் வரும்பொழுது இந்த எம்பெருமான் கண்ணபிதான் விஷயமாக அதுல வர எல்லா ஸ்லோகத்திலையும் பிரஸ்தாபம், முக்கியமாக முதல், அதுக்கப்புறம் வந்து அந்த அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து அந்த மாதிரி பண்ண விருத்தாந்தத்தை எடுத்துண்டு ஒரே பதம் ஒரு ஸ்லோகத்திலேயே 9 தடவை வரும்படி அதுல பண்ணியிருக்க. அதனால வந்து இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கணும், கொண்டு வந்து அதான் அந்த மாதிரியான கிரமத்துல பண்ணணும்ன்ற ஒரு நோக்கம்தான் காரணமாக இருக்க முடியும். அதை இந்த யாதவாபிதயம் அப்படின்ற ஒரு காவியத்தை பண்ணி சுவாமி தேசிகன் தன்னுடைய மனசுல உள்ள கிடக்கை அப்படின்பா, மனசுல இருக்கிற ஒரு ஆவல் பேராவல் அதை வந்து பூர்த்தி பண்ணிண்டார் அப்படின்றத ஒரு காரணமாக சொல்லலாம். இப்போ கிரந்தத்துக்கு போவோம். முதல் சர்க்கத்துல முதல் ஸ்லோகம் எம்பெருமான் கண்ணனை சேவிக்கிறார். என்னன்னா, வந்தே பிருந்தாவனசரம் வல்லபீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் அப்படி ஒரு காவியத்தை ஆரம்பிக்கும் பொழுது மங்கள ஸ்லோகம் அப்படின்றது அவசியமாக பண்ணணும் அப்படின்றது, காவியம் என்ன அடையாளம் அப்படின்றத வச்சுண்டு, ஏன்னா அதுல பல விஷயங்களை சொல்லணும். ராஜாக்களை பத்தி சொல்லணும், ரித்துக்களை பத்தி சொல்லணும், சம்வத்சரம் பத்தி சொல்லணும், உபதேசம் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது அப்ப இவ்வளவு பெரிய செயல் ஆரம்பிக்கும் பொழுது அந்த மங்கள ஸ்லோகம்னு ஒண்ணு பண்ணணும். அப்போ மங்கள ஸ்லோகம்ன்றத எப்படி கிரமத்துல இருக்குன்னா மூணு வகையா பிரிச்சிருக்கா மங்கள ஸ்லோகம் பண்றது அப்படின்னு. என்னன்னா ஆசீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தோஷோவா அபி தன்முகம் அப்படின்னு. அதாவது என்னதுன்னா ஒரு ஆசீர்வாதம் பண்ற கிரமத்துல அந்த மங்கள ஸ்லோகமானது இருக்கலாம், இல்லைன்னா தேவதா நமஸ்காரம், தேவதைய நமஸ்காரம், இஷ்ட தேவத நமஸ்காரம் பண்றது அப்படின்னு, இல்லைன்னா எந்த காவியம் யார பத்தி பண்ண போறோமோ அதை பிரசம்சிக்கிறது அந்த தேவதைய. ராமாயணத்தை பத்தின சாரமாக அந்த ரகுவீர கத்தியம் பண்ணும்பொழுது ஜெயத்யாசித சம்ஸ்ராச துவாந்த வித்வம் சனோதயா பிரபாவான் சீதையா தேவியா பரமம் யோம பாஸ்கரஹா அப்படின்னு அந்த, ஏனால் அது வந்து அந்த ராமாயண காவியமானது சீதாயா சரிதம் மகத்து அப்படின்னு பெருமைக்கு உட்பட்டது. அதனால வந்து அந்த எம்பெருமானுக்கும் சீதைக்கும் இதுல முக்கியமாக பிரிவு இருந்து அப்புறம் சேர்ந்தான்லாம் வர்றதுனால அது இல்லைன்றத வச்சியே அங்க வந்து முதல்ல ஸ்லோகம். அதனால அந்த மாதிரி எந்த காவியம் ராமாயணத்தை பத்தி சொல்ல போறோமா, ராமனை பத்தி, நிருசிம்மனை பத்தி சொல்ல போறோமா, நிருசிம்மனை பத்தி, அந்த மாதிரியான கிரமத்துல பண்றதுன்னு அது ஒண்ணு பண்றதுன்னு. இங்க என்னன்னா இவருக்கு இது எல் ரெண்டு மூணு பிரகாரமும் இஷ்ட தேவத நமஸ்காரம், எம்பெருமான் கண்ணபிரான் தான் ஆராத்யமூர்த்தி அப்படின்னு குரு பரம்பரையிலையும் பெரிவாள் சொல்ல கேட்டும் நமக்கு தெரியறது சுவாமி தேசிகனுக்கு. இங்க எடுத்துட்ட காவியமும் வந்து இந்த எம்பெருமான் கண்ணனை பத்தி. அதனால அந்த கண்ணபிரான வந்து வந்து நமஸ்காரம் பண்ற அப்படின்னு. அப்போ அந்த தேவதைய நமஸ்காரம் பண்ற கிரமத்துல இந்த மங்கள ஸ்லோகத்தை பண்ணிட்டு இருக்கார். அப்போ என்ன விஷயத்தை எடுத்துட்டோமோ அதுக்கு தகுந்த கிரமத்துல பண்ணது அது சரியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இதுல வந்து நாலு விசேஷணங்கள் என்னன்னா பிருந்தாவனசரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னா யார நமஸ்காரம் பண்ற, கண்ணபிரான. ஆனா கண்ணபிரான குறிக்க கூடிய பதம் நேரடியா இங்க இல்ல இந்த ஸ்லோகத்துல. ஆனால் இதுல வந்து என்ன விசேஷணங்கள் அந்த கிரமத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு. அந்த விசேஷத்தினுடைய என்ன வியாக்கியானத்துல நிறைய சொல்லியிருக்கா, அத ஓரளவுக்கு சுருக்கமாகவும் எளிய முறையிலையும் அனுபவிக்கலாம். என்னன்னால் இப்போ அபிஜின் நாம நட்சத்திரம் ஜெயந்தி நாம சர்வரி முகூர்த்தோ விஜயோ நாம எத்திர ஜாதோ ஜனார்தனஹா அப்படின்னு ஹரிவம்ச மகாகாவியம் சொல்றது, அதுல வரக்கூடிய ஸ்லோகம் அது. அப்போ என்னன்னா பிருந்தான்னா என்னன்னா அப்படின்றதுக்கு பெயர் என்னன்னா கோதர்ணகம். அதாவது என்னன்னா அதுல முக்கியமான வனம் காடு என்னன்னா பிருந்தாவனம் அப்படின்னு. புராணத்துல வந்து வரும்பொழுது இந்த துவாதசிக்கெல்லாம் ஒரு ஒரு பேர் இப்போ நிறைய இந்த இதுல தகவல் வரதுல பார்த்தா தெரியும், ஒவ்வொரு துவாதசிக்கும் ஒரு ஒரு பேரு வச்சு அதுல சில சில விசேஷங்கள் அப்படின்னு. அதனால வந்து பிருந்தாவன துவாதசி அப்படின்னு என்னன்னா பிருந்தான்றது துளசிய சொல்றது அப்படி. அப்போ இங்க இது கூட பிருந்தாவன க்ஷேத்திரம்னோ பேரு திருவல்லிக்கேணிக்கு, ஏன்னா அங்க பார்த்தசாரதி எம்பெருமான் சேவையாரர். அதனால வந்து அந்த இடத்துல க்ஷேத்திரத்துக்கு பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு, அதுதான். அப்போ அந்த என்னன்னா அந்த துளசி காடு எங்க இருக்கோ, துளசி காணனம் எத்தர அப்படின்னு ஒரு வசனம் சொல்றது. அந்த துளசி காடு எங்க இருக்கோ அங்க பகவான் நித்தியவாசம் பண்றார் அப்படின்னு வசனம். அதனால இது வந்து இது ஒரு விசேஷம், பிருந்தாவன சரம். ஏன்னா அந்த மாதிரியான இடத்துல எம்பெருமான் எப்ப பார்த்தாலும் சஞ்சாரம் பண்ணிண்டே இருக்க அப்படின்னு, அதனால அது ஒண்ணு. அது ஒரு அந்த ஒரு விசேஷனம் பகவான் கண்ணனை குறிக்கிற கிரமத்துல இருக்கு. ஏன்னா பின்னாடி இதே காவியத்திலேயே ருக்மணி பிராட்டிய அடைச்சுண்டு போறதுக்காக 19வது சர்க்கம் அப்போ சொல்லும் பொழுது அந்த ருக்மணி பிராட்டி இஷ்ட தேவதை பூஜைக்காக போறா, அப்ப நீ என்ன வந்து கூட்டிண்டு போன்னு தகவல் சொல்லி அனுப்புறா. அப்போ எம்பெருமான் வர இவள் இருக்க, இன்னும் வரலையே பூஜை முடிஞ்செடுத்து நம்மளை ஆசிண்டு போறதுக்கு பகவான் அப்படின்னு நினைக்கிறச்ச என்னன்னால் துளசி வாசனை வருதான். அதை பார்த்தவொன்னே எம்பெருமான் வந்துட்டார் அப்படின்றத நன்னா தெரிஞ்சுட்டான். அதனால துளசி எங்க இருக்கோ அங்க எம்பெருமான். ஏன்னா இந்த துளசியானது மிச்ச புஷ்பங்களை போல கிடையாது, எம்பெருமான் ஒருவனுக்குத்தான் அது வந்து சேரும். எப்படியானால் இந்த மூலமந்திரம்னு சொல்றோம் அஷ்டாட்சரம் அப்படின்னு எல்லாம் பேரு எட்டு எழுத்து, அதுல வரும்பொழுது பிரணவம் நம சப்தம் நாராயண சப்தம் இதெல்லாம். அப்போ அந்த பிரணவம் வந்து எம்பெருமான பத்தின மந்திரங்கள்ல மந்திரம்தான் அது எண்ணிக்கையில சேரும். இதை சேர்த்தாதான் எட்டு வரும். மிச்ச தேவதைய பத்தி சொல்லும்பொழுது பிரணவத்தை சொல்லி சொன்னாலும் அது எண்ணிக்கையில அது சேராது. இது இல்லாத அது தனியா தான் இருக்கும். இது எம்பு அவ சேர்த்துக்கிறா அவ்வளவுதான். அத அந்த மாதிரி இந்த துளசி தலமானது எம்பெருமானுக்கு மத்தரமே சேரக்கூடிய வஸ்து. வேற தேவதைகளுக்கு இதனால அர்ச்சனை அதெல்லாம் வந்து பூஜைகள் இதெல்லாம் கிடையாது. ஒண்ணு இன்னொன்னு துளசிக்கு உண்டான ஏற்றம் என்ன அப்படின்னால், எம்பெருமானுடைய திருமேனில எந்த இடத்துல வேணா சமர்ப்பிக்கலாம். சில புஷ்பங்களுக்கு இன்னென்ன இடத்துல சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு நியமம் வச்சிருக்கா. அந்த நியமம் வந்து இந்த துளசிக்கு இல்லை, எங்க வேணாம். ஏன்னா ஆழ்வார் பாசுரங்கள்ல பார்த்தோம்னால் இந்த ஒரு நிறைய இடத்துல வருது இந்த திருத்துழாய பத்தி. நம்மாழ்வார் வந்து ஒரு பதிகம் மொத்தமே திருத்துழாய்க்காகவே போட்டிருக்க, ஒரு 10 பாசுரம் 4-2 ஞாபகம் அதுல பார்த்தா தெரியும். அதனால வந்து இந்த துளசி எங்க இருக்கோ அங்க எம்பெருமான் நித்தியவாசம் எப்பையும் பண்ற, அதனால வந்தே பிருந்தாவனசரம் அப்படின்றது. அடுத்தது பண்ணும் பொழுது வல்லவீஜன வல்லபம் அப்படி. அப்போ அது என்னன்னா அது இடை பெண்கள், அவ ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் அவ எல்லாருமே. அப்போ அதை சொல்றது இது என்னன்னா வல்லவிய இதி ஜனாகா வல்லவி ஜனாகா அப்படி. என்னன்னா இதுல என்னன்னா அவள் வந்து அவள் கிட்டத்துல ரொம்ப பிரியத்தோட, அதனால தான் வந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. அன்றைய ராத்திரியே முதல்லையே இவர் என்ன சொன்னார், தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்தார். பிறந்த உடனே வந்து தான் தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கோன்றத காண்பிச்சார். காண்பிச்ச உடனே அவள் தேவகி என்ன சொன்னா, நீ இந்த 4 திருக்கைகள் சங்கம் சக்கரம் எல்லாத்தையும் மறைச்சிக்கோ, சாதாரண குழந்தையா ஆகு அப்படின்னு தான் எடுத்து பார்த்து உச்சி மூந்து இதெல்லாம் பண்றா. பண்ண உடனே இவர் சொன்னது என்னன்னா என்ன கொண்டு அங்க விட்டுடும் அவ்வளவு அந்த ராத்திரியே. இது வந்து என்னது அப்படின்னா அந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்துல பார்த்தோம்னா இவர் மறைஞ்சி வளரல, சில பேருக்கு தான் தன்னுடைய சொரூப சுபாவங்களை காண்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவளுக்கு மறைச்சிருக்க தன்னுடைய. இவர் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா உணர்ந்து உணர்ந்து உயிர்கால் இறைநிலை உணர்வறிது ஆழ்வார் பாசுரம். எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தாலும் எம்பெருமானுடைய சொரூபம் இன்னது அவனுடைய சுபாவம் இன்னதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. அத வந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒளிஞ்சி வளர்ல, ஒளித்து வளர்ல. ஒளித்து அப்படின்னா என்னன்னா அவளுக்கு காமிக்கல. இவர் எத்தனையோ பண்ண ஒரு பூதன சம்காரம் சுலபமா பண்ண முடியுமா? அப்புறம் சகடாசுர வதம் என்ன, இன்னும் எத்தனையோ ஒரு 11 13 எடுக்கிறான் மொத்தம். அதனால வந்து அத்தனையும் வந்து எம்பெருமான் அவதாரமா இருக்கவே தான் பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் அவ பார்க்கலையே. இங்க இருக்கிறவ பார்த்தாலே இடது கை இடையர்கள்னு அவளுக்கு பெயர் என்னன்னா இடது கை வலது கை தெரியாது, அந்த மாதிரி பட்டவாள். அதனால வந்து அவளுக்கு வலது கைனா இது சாப்பிடுற கையே, இது கை கால் அலம்புற கையே அப்படி சொன்னாதான் புரியுமா. அப்படிப்பட்டவாள் கிட்டக்க எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யமானது விசேஷமாக இருக்கு. அதனால வல்லபீஜன வல்லபம், விராட்டிக்கு வல்லபன் அப்படின்றத விட இவாளுக்கு வல்லபன் அப்படிங்கறதுல அவன் எம்பெருமான் கண்ணனுக்கு ஒரு நோக்கம். அது அதுக்கப்புறம் ஜெயந்தி சம்பவம் தாம, என்னைக்கு அவதாரம் எம்பெருமான்? அந்த சிம்ம மாசத்துல ரோஹிணி நட்சத்திரத்துல அந்த கர்க்காடக சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவா. ராத்திரி அந்த அஷ்டமி அன்னைக்கு அந்த 11:30 மேல அந்த லக்னத்துல அந்த சந்திரோதயம் அப்பதான் வருமா, அப்பதான் வந்து எம்பெருமான். ஜயம் புண்ணியஞ்ச தனுதே ஜயந்தீம் தேனதாம் விதுகு, அதாவது ரோஹிணி நட்சத்திரம் இந்த சிராவண மாசம், அந்த அமாவாசை ஆயிடுத்துனால் அந்த மாசம் அடுத்தது வந்துடுறதுன்னு அந்த கிரமத்துல கிருஷ்ணபட்சத்துல வரக்கூடிய அஷ்டமி திதியோட ரோஹிணி நட்சத்திரம் சேர்றது, அன்னைக்குதான் சேரும். அது சேர்ந்தால் அந்த சமயத்துக்கே ஜெயந்தின்னு பேரு. அப்ப அதுல எம்பெருமானுடைய அவதாரம் ஜெயந்தி சம்பவம். இவருடைய தாம அப்படிங்கிறதுனால இவருடைய அந்த பிரகாசம் இதெல்லாம் ஒன்றுமே குறைவு படாமல், ஏன்னா அவதார காலத்திலையும் வந்து எம்பெருமானுக்கு வந்து அந்த தன்னுடைய இதுல தனி கடலே தனி சுடரே அப்படின்னு பெரியாழ்வார் தோஷரத்துல வரும்பொழுது அவதார காலத்துல அவர் பிரார்த்திக்கிறார் பெரியாழ்வார், என்னுடைய மனசுல வந்து 60 அமளியினோடும் அரவிந்த பாவையோடும் அகம்படி வந்து புகுந்து வரணும்னு. அப்போ அப்பையும் எம்பெருமான் என்னது தனி சுடரை, அவர் இருக்கிறது தனி, அவர் இங்க இருக்கிறதுனால நம்ம இங்க இருந்தோம்னா இங்க நல்லா சௌகரியமா இருக்கு. ஒரு இடத்துல போறோம்னா சேர் இருந்தா காலில் ஒட்டிக்கிறது, இன்னொரு இடத்துல துர்கந்தம் நம்ம மூக்குக்கு வந்து சேர்றது, இந்த மாதிரி நிலை எம்பெருமானுக்கு கிடையாது. நம்ம வந்து கர்மாவினால நமக்கு பிறப்பு, எம்பெருமான் வந்து ஸ்வேச்சா மாத்திரம், அதனால இஷ்டா, அதாவது எம்பெருமான் வந்து தான் விருப்பப்பட்டால் அந்த இடத்துல அவதாரம் பண்றாரு, அதனால வந்து அவர் கர்மா வசம் கிடையாதவர். ஆகையினால இந்த ஒரு முக்கியமான நாள்னால் இதுல வந்து அவதாரம் எம்பெருமானா தான் இருக்க முடியும். மிச்ச எம்பெருமானை பத்தின திருநட்சத்திரங்கள் அவளுடைய ஜெயந்தி கொண்டாடுறப்போ பேரை சொல்லி சொல்றோம், ரிசிம்ம ஜெயந்தி, ராமநவமி, மத்ஸ ஜெயந்தி, கூர்ம ஜெயந்தின்னு பார்த்தா. ஆனால் இங்கே அவசியமே இல்லை, ஸ்ரீ ஜெயந்தி ஜெயந்தின்னு சொன்னாலே அது கிருஷ்ணாவதாரத்தை தான். அதனால அந்த மாதிரியான ஒரு பிரத்யேகமாக அந்த சமயத்தில் அவதாரம் எம்பெருமான் அப்படி. இவருடைய அந்த பிரகாசத்துக்கு ஒரு விதமான குறைவுமே இல்லாமல், எப்படியானால் அந்த இதுல சொல்லும் பொழுது அதயத பரோ திவோ ஜோதிர் தீபியதே, சுத்தி வசனமானது வேதமானது இங்க அந்த எம்பெருமானுடைய பிரகாசத்தை சொல்லும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. இதுல இருந்துதான் மிச்சம் பேர் ஒளிய வாங்கிண்டா, வாங்கிண்டு அவ பிரகாசமா இருந்துருக்கா அப்படி. அது அதனால அந்த சமயத்தில் அவதாரம் ஜெயந்தி சம்பவம் தாம அப்படின்னு. அடுத்ததாக வைஜெயந்தி விபூஷணம், வைஜெயந்தின்னு வனமாலை, இருபூத மாலை வனமாலையாக கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. வைஜெயந்தின்னு வனமாலை ரெண்டு பக்கமும், அதனால எம்பெருமான் சாத்தின் இருக்கார், அதனால வந்து அதுவும் எம்பெருமானுக்குன்னு ஏற்பட்டிருக்கிற ஒரு அசாதாரணமானது, இன்னொருத்தருக்கு கிடையாது அப்படி. அதனால அப்போ இதுல வரும் பொழுது நாலு விசேஷணங்களை போட்டேற வழிய இதை கொண்டு இதை போல இருக்கிறவர் தாமரையை போல எம்பெருமானுடைய திருவடி, தாமரையை போல எம்பெருமானுடைய கண்கள் அப்படின்ற கிரமத்துல எம்பெருமானுடைய பெயரோ எந்த விதமும் குறிப்பே இல்லையே அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு பதில் என்ன சொல்றான்னா, விசேஷண மாத்திர பிரயோகோ விசேஷ்ய பிரதிபத்தோ அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கிறார். என்னன்னா விசேஷண மாத்திரத்தையே சொல்லியாச்சு, அதை கொண்டு யார நீ குறிப்பிடுற அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இல்லைன்னாலும் இந்த விஷயம் ரொம்ப பிரசித்தியாச்சு. இப்ப அதான் நான் சொல்றேன், இத கண்டுபிடிக்கணும் இவர் யார் அப்படின்றா. எல்லாம் நம்ம கிரந்தம் தான் மூலம் எல்லாத்துக்கும். இப்ப நவீன காலத்துல இப்போ ஒருத்தர பத்தின குறிப்புகள் சொல்லிட்டே வருவேன், அவ யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதோ சொல்றா, இருந்த பிரமுகால் நிறைய பேர் இருக்கா, இவர் வந்து இவர் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவர் அப்படின்னு எத்தனையோ அடையாளங்களை சொல்றா, ஒன்னு ரெண்டு மூணு அதுலயே கண்டுபிடிச்சிருக்கா. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறச்ச சர்வ காரணகர்த்தாவான எம்பெருமான வந்து இந்த விசேஷணங்கள் வந்து அடையாளம் காட்டாதா? இவன் ஒருத்தர் தான் அந்த நாள்ல அவதாரம் பண்ண முடியும். அதனால விசேஷியம் பெருமாள், விசேஷணம் ஒரு அடையாளம். அதனால விசேஷம் ரொம்ப பிரசித்தமாக இருக்கும் பொழுது இந்த விசேஷணங்கள்னால சொல்லப்படுபவன் இவன் தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு காவியத்துக்கு சொல்லும் பொழுது சில இடங்கள்ல இந்த மாதிரி அதுல வந்த கவிகள் இந்த மாதிரியும் சொல்லுவா. அதனால் அதுவே போதுமானதா இருக்கிறச்ச அதுக்கு மேல் கொண்டு விஷயம் தேவையில்லை அப்படின்றத வச்சுட்டு அந்த கருத்தை அவலம்பிச்சுண்டு இங்க சுவாமி தேசிகன் வந்தே அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுகிறேன், வணங்குகிறேன், யாரன்னா நாலு விசேஷணம் போட்டேன், நாலு விசேஷணத்தை போட்டு அதுவே போரும் அப்படின்ற ஒரு கிரமத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல இன்னும் விசேஷ கருத்துக்கள் இருக்கு, இத அடுத்த நாள் தொடருவோம்.